முக்கனி சுவையே வருக, முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக. காதலனும் தமிழ் கலையே வருக, முக்கனி சுவையும் தருக. காதலனும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது. முத்தமிழ் கலையே வருக, முக்கனி சுவையும் தருக. கண்கள் மீது ஜாடை நூறு நான் பார்க்கிறேன், கவிதை நூறு தானே வந்து நான் பாடினேன். முத்தமிழ் கலையே வருக, முக்கனி சுவையும் தருக. சங்கம் கொள்ளும் தமிழ் காதல் சிந்து, கொஞ்சம் கெஞ்சும் வண்ணம் ஒரு ராகம் சிந்து. நெஞ்சம் என்றன் மஞ்சம் அதில் அன்பை தந்து, தந்தோம் தந்தோம் என்று புது தாளம் சிந்து. வார்த்தைக்குள்ளடங்காத ரசமான சரசம் நானாட ஒரு மேடை நீ சொந்தம். இன்பம் கோடி முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக. காதலனும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது. முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக. தமிழ் கலையே வருக, முக்கனி சுவையும் தருக. ஓ